Anatomic Therapy Foundation presents Hila Bhaskar's Anatomic Therapy, The Art of Self-Treatment. Contact phone number +91 9994221007 and 9842452508. Email anatomictherapytreatment@gmail.com. Website www.anatomictherapy.org. ஏற்கனவே நமது உடம்பில் உள்ள எல்லா கழிவையும் எப்படி நீக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ புதுசா கழிவுகளே உள்ள போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நாம் உடம்புன்னா என்ன, உறுப்புகள்னா என்னன்னு நிறைய விஷயங்களை நாம பார்க்க போறோம். நானு ஒரு அம்மா பெத்துக்கிட்ட குழந்தை. இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெத்துக்கிட்ட ஒரு குழந்தை தானே. இந்த குழந்தை பெத்துக்கிட்ட அம்மா எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களே, ஒரு கேள்வி கேட்கறேன். வாயில இட்லி தோசை பொங்கல்லாம் சாப்பிட்டீங்க, அது உள்ள போய் கர்ப்பையில ஒரு குழந்தை வெளியே வந்துச்சா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டீங்க, குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு கிட்னி கணையம் எல்லாமே உருப்படியா ஒழுங்கா இருக்குதா? இப்ப கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் டிசைன் பண்ணது நீங்க படிச்ச அறிவிலையா, உடம்புல ஏற்கனவே இருந்த அறிவிலையா? யோசிங்க. உடம்புல இருக்கிற அறிவு தான், படிச்ச அறிவு கிடையாது. யாராவது கையை தூக்குங்க பார்க்கலாம், எங்க நான் தாங்க ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு காலேஜ்ல எல்லாம் படிச்சேங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. மேடை கூப்பிடுவேன், கிட்னியோட படம் வரைய சொல்லுவேன், படம் வரைஞ்சு கொடுத்துட்டு பாகத்தை குறிச்சு கொடுத்துட்டு ஓடி போய் உட்காந்துக்கணும், முடியுமா? சட்னி வேணா வச்சு கொடுப்பீங்க. அப்போ கிட்னியோட படமே வரைய தெரியாத உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை கிட்னி இருக்கா இல்லையா, இருதயம் இருக்கா இல்லையா? அது செஞ்சு கொடுத்தது யாரு? உடல் அறிவு தானே. இங்க பாருங்க, நமக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது, ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒன்னு காலேஜ் ஸ்கூலு புக்ல இன்டர்நெட்ல விக்கிபீடியால மத்தவங்கிட்ட பேசி தெரிஞ்சு கத்துக்கிற அறிவு, இந்த அறிவு மண்டைக்குள்ள இருக்கு. இன்னொரு அறிவு உடம்புல ஏற்கனவே இருக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த இரண்டு அறிவில் எந்த அறிவு அந்த குழந்தை உற்பத்தி பண்ணுச்சுன்னு கேட்டா உடலில் இருக்கும் அறிவு தானே. உதாரணத்துக்கு MBBS படிச்சு 4 PhD லண்டன்ல போய் ஒரு அம்மா வாங்கிட்டாங்க, பெரிய டாக்டர் அம்மா. அவங்க நிறைய படிச்சுட்டாங்கிறக்காக 4 கண்ணுல குழந்தை பெற்றுக்க முடியுமா? எனக்கு படிப்பறிவே இல்லைங்க, நான் ஸ்கூலுக்கே போலீங்க, எனக்கு ABCDயே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா 1 கண்ணுல குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் ஒரே மாதிரி குழந்தை பிறக்குது, அந்த எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி உறுப்புகள் இருக்கா? இதுல இருந்து என்ன புரியுது? ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கான அறிவு நாம படிச்ச அறிவு இல்ல, உடம்பில் இருக்கும் அறிவுங்கிறது புரியுதுங்களா? எதுக்கு இது சொல்ல வரன்னா, நமக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது, ஒன்னு கத்துக்கிட்டது ஒன்னு இருக்கிறது. இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்றாங்க, இவங்க படிச்ச அறிவை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, அதனாலதான் ரொம்ப வருஷமா குணப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம், செவி வலி தொடு சிகிச்சை அப்படிங்கறது மூலியமாக நமது உடலில் இருக்கும் அறிவை வைத்து எப்படி ஆரோக்கியமாக வாழ்றது, வியாதிகளை குணப்படுத்துறது அப்படின்னு கத்துக்க போறங்க. இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சுலபமான ஒண்ணுங்க, இருக்கிற இல்லையா? இதுதான் ரொம்ப சிம்பிள், சுலபம், செலவே இல்லை, எக்கனாமிக்கல், கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஏன்னா நான் சொல்ற அந்த அறிவு இறைவன் கொடுத்த அறிவு. ஒரு அம்மா 5 குழந்தை பெற்றுக்கிறாங்க, என்ன அர்த்தம்? 5 இருதயம், 10 கண்ணு, 10 காது உருவாக்கிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தைன்னா 5 புது இருதயம் செஞ்சு கொடுத்துட்டாங்களா? எப்படி முடிஞ்சது? அம்மாவோட உடம்புக்கு அறிவு தானே, அதுக்கு மூலப்பொருள் என்ன? ரத்தம் தானே. அம்மாவின் ரத்தம் தான் 5 இருதயம் 10 கண்ணோட ஒரு 5 குழந்தை பெத்து கொடுத்துருக்காங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், ஒரு அம்மா 5 குழந்தையே பெத்துக்கிறது உண்மையா இருந்தா அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற அறிவும் அதுல உள்ள பொருளையும் வச்சு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாம 5 குழந்தை ஒரு அம்மா பெத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? அப்ப மருந்து மாத்திரை இல்லாம யாரு சொல்லியும் கேட்காம ஒரு அம்மா அஞ்சு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா ஐந்து குழந்தை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருளும் அறிவும் ஒரு அம்மாவோட உடம்புல இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போ ஐந்து குழந்தைக்கு தேவையான எல்லா உறுப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிற அந்த அம்மாவோட உடம்புல ஒரு வியாதி வந்தா இதுக்கு மட்டும் ஏன் வைத்தியம் பார்க்கணும்? ஐந்து புது இறுதி உருவாக்கி கொடுத்துருச்சு, இந்த இறுதியில பிராந்தம் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? பத்து கண்ணு உருவாக்கி கொடுத்துருச்சு, அப்ப கண்ணில் நோய் வந்தா மட்டும் எதுக்கு டாக்டர் வேணும், மருந்து வேணும், மாத்திரை வேணும், எதுக்கு ஆபரேஷன் வேணும்? எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா நமது வியாதிகளை நாமளா குணப்படுத்த முடியும். உண்மையிலே சொல்றேங்க, அவங்க அவங்க உடம்பு தாங்க உலகத்துல மிகப்பெரிய டாக்டர். நம்ம உடம்புக்குள்ளேயே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, டாக்டர் இருக்காரு, மிகப்பெரிய ஞானி புத்திசாலி இருக்கிறாரு. அவரை பயன்படுத்தி நாம் நமது வியாதிகளை குணப்படுத்த முடியும். உண்மையிலேயே சொல்ல போனா மனித உடலில் வரும் எல்லா வியாதிகளையும் நம்ம உடம்பிலேயே குணப்படுத்த முடியும். ஆனால் நம்ம உடம்பு ஏன் குணப்படுத்த மாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஐந்து விதமான சிக்கல். இந்த ஐந்து சிக்கல் என்ன, இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறது தான் நாம நாளைக்கு நைட்டு வரைக்கும் பார்க்க போறோங்க. இந்த அஞ்சு நாள்ல முதல் ரெண்டு நாள் உடம்புக்கு, மத்த ரெண்டு நாள் மனசுக்கு அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, ஐந்து சிக்கல்னா என்ன, இது எப்படி, இது வந்தா ஏன் குணமாக மாட்டேங்குது, எப்படி அதை சரி பண்றது அப்படிங்கறது தான் நாம பார்க்க போற முக்கியமான விஷயம். இந்த அஞ்ச பத்தி ஒவ்வொன்னா நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. உதாரணமா ஒரு அம்மா கர்ப்பம் ஆகிறாங்க, மாசம் ஆயிட்டாங்க, கர்ப்பம் ஆயிட்டாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை உணவா பிறக்குது இல்ல சிசியர் நடக்குது, இது ஏன் யாருக்கா தெரியுமா? நல்லா கேட்டுக்குங்க. பாயிண்ட் நம்பர் ஒன், இப்போ ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கும் பொழுது அந்த அம்மாவோட உடம்புல ரத்தத்துல இருக்கிற ஒரு பொருள் கெட்டு போச்சுங்க. உதாரணத்துக்கு சமையல் ரூம்ல கோதுமா கெட்டு போச்சு, கெட்டு போன கோதுமாவில் ஒரு சப்பாத்தி சுட்டா சப்பாத்தி கெட்டு போயிருமா? அதே மாதிரி கர்ப்ப காலத்துல பத்து மாசத்துல ஒரு அம்மாவோட உடம்புல ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போச்சு, ஒரு மெக்னீசியம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கெட்டு போன மெக்னீசியத்தை வச்சு ஒரு அம்மாவோட உடம்புல ஒரு குழந்தை உருவாக்குறாங்க, அப்ப அந்த குழந்தை உணவு பிறக்குமா? மெக்னீசியம் எங்கெங்கெல்லாம் குழந்தைக்கு வைக்கணுமோ அது கெட்டு போன மெக்னீசியத்தால் உருவாக்கப்பட்டா அந்த குழந்தைக்கு சில உறுப்புகள் ஊனமா இருக்குமா, சம் ப்ராப்ளம் இருக்குமா? அதனாலதான் குழந்தை ஊனமா பிறக்குது, சிசேர் நடக்குது. காரணம் ஒண்ணு, இங்க பாருங்க, உடனே மெக்னீசியம் எழுதி வச்சுக்காதீங்க, நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னேன், ஒரு உதாரணம். அதாவது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா அந்த கெட்டு போன பொருளால் செய்யப்படுற ஒரு குழந்தை ஒழுங்கா இருக்காது, இதான் காரணம் ஒண்ணு. ரெண்டு, சமையல் ரூம்ல உப்பு டப்பா காலி, நீங்க மகா புத்திசாலியான அம்மா, சமையல் ரூம்க்குள்ள போய் சமையல் பண்றீங்க, எல்லா சமையலும் ஒழுங்கா பண்றீங்க, பட் யாருமே சாப்பிட மாட்டேங்க, சாப்பிட்டு துப்புறாங்க, நல்லாவே இல்லைங்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் சாப்பாடு நல்லா இல்ல, சமையல் ரூம்ல உப்பு இல்ல? அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு பொருள் இல்லைன்னா அதை வச்சு எந்தெந்த காரியம் பண்ண முடியலையா? அதே மாதிரி ஒரு ஒரு பொருளுங்க ஜிங்க்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவுடைய ரத்தத்தில் ஜிங்க் இல்லை, இந்த அம்மா என்ன பண்ணுது, ஜிங்க் குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ ஜிங்கே இல்லை, வைக்கல, அப்போ சில உறுப்புகள் ஊனமா பிரச்சனையோட பிறந்திருக்குமா? இப்போ புரிஞ்சுக்குங்க, ரெண்டாவது காரணம் என்னன்னா ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா குழந்தை ஊனமா பிறக்கும், சிசேர் நடக்கும். மூணாவது, ஒவ்வொரு மனிதனோட ஹைட் வெயிட் வயசு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு அளவு இருக்குங்க, 4 லிட்டர் 4.5 லிட்டர்னு கணக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்கணுமோ அது கரெக்டா இருக்கணும். அது கம்மியான தெரியுமா அர்த்தம், அனிமிக், ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி, ரத்த சோகைன்னு சொல்றாங்களா. கர்ப்ப காலத்தில் உங்க உடம்பில் இருக்க வேண்டிய ரத்தத்தின் அளவு கம்மியா இருந்தா குழந்தை ஊனமா பிறக்கும், சிசேர் நடக்கும். அப்ப மூணாவது காரணம், ரத்த அளவு கம்மியா இருக்குதா? நாம் என்ன பண்ண போறோம், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனாலோ ஒரு பொருள் இல்லாம போனாலோ ரத்தத்தின் அளவு கம்மியா போனாலோ எப்படி சரி பண்றதுங்கிறத நாம சொல்லிக் கொடுக்க போறோம். இதை யார் ஒழுங்கு பண்றீங்களோ உங்களுக்கு நல்ல குழந்தை, சுகப்பிரசவம் நடக்கும். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனா குழந்தை கெட்டு போகுங்க. இதுவரைக்கும் கர்ப்ப காலத்துல எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போய் சுகர் இருக்கா பிபி இருக்குதா ஸ்கேன் பண்ணி எல்லாமே பாக்குறீங்கல்ல. ஆனா அந்த பெண்ணுடைய மனசு எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டீங்களா? கர்ப்ப காலத்துல ஹஸ்பண்டோட சண்டை, மாமியாரோட சண்டை, இல்ல கல்யாணமே பிடிக்கல. இந்த மாதிரி பெண்கள் அந்த கர்ப்ப காலத்துல மனசு கஷ்டப்பட்டா, மனசு கஷ்டப்பட்டா அந்த குழந்தைக்கு பாதிக்குங்க. மனசுக்கும் குழந்தைக்கு சம்பந்தம் இருக்குது, இது யாருமே பாக்குறதில்ல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உலகத்தில் உள்ள எல்லா வீட்டும் இந்த முதல் குழந்தை இருக்கு இல்லையா, அது வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவது குழந்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். கடைசி குழந்தை அது வேற மாதிரி இருக்கும். நல்லா பாருங்க, எங்கிட்ட யாராவது வந்து பேசுனீங்கன்னா 1 hour கண்டுபிடிச்சிருவேன். நீங்க முதல் குழந்தைய, ரெண்டாவது குழந்தைய, கடைசி குழந்தையான்னு. இந்த முதல் குழந்தையெல்லாம் பாருங்க, தனியா இருக்காது. ஒரு ரூம்ல பூட்டி வச்சு பாருங்க, தனியா இருக்கிற எனக்கு போர் அடிக்குது, யாராவது வேணும்னு சொல்லுவோம். யாரு கூடயாவது தான் இருக்கும் எப்பவுமே. ரெண்டாவது குழந்தை பாருங்க, யாரு கூடயுமே இருக்காது, தனித்தனியா ஓடி போய் உட்காந்துக்கும், தனியா சுத்தம், தனியா விட்டா அப்பா நிம்மதியா இருக்கும். என்ன முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு குழந்தை, ஒரு அம்மாவோட வயித்துல முதல்ல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி பாத்துக்குவீங்க? அப்படியே 24 hours வயிற் தடவிட்டு உள்ள ஒரு குழந்தை வளருதுன்னு நினைச்சிட்டே இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? அந்த முதல் குழந்தை இருப்போம், ஏன்னா முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, எல்லாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பீங்களா? 24 hours அந்த குழந்தை நினைச்சிட்டே இருப்பீங்களா? அப்போ முதல் குழந்தை எப்படி வளர்ந்து தெரியுமா? அப்படியே நீங்க கவனிக்கும் பொழுது அந்த உயிருக்கு தெரியுங்க நம்மள கவனிக்கிறாங்கன்னு. அப்படியே அட்டாச்மெண்டா அன்பா வளருமா? திடீர்னு வயிற்ற விட்டு வெளியே வந்தோடனே அந்த குழந்தை பயந்துரும். இவ்வளவு நேரம் 10 months நான் யாரு கூடயே ஒட்டிகிட்டே இருந்தேன், இப்ப தனியா விட்டுட்டாங்க பாருங்க, அழுகும். அம்மா எடுத்து கட்டி பிடிச்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கும், தனியா போட்டு போனா கத்தும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு யாராவது கூட இருக்கணும், யாராவது ஒரு கூட பேசிட்டு இருக்கணும், கூட இருக்கணும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்க, ஒரு அன்பா இருக்கும். அந்த மாதிரி குழந்தை முதல் குழந்தை. இந்த ரெண்டாவது குழந்தை என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது இந்த முதல் குழந்தை வெளியே இருக்குமா? இந்த அம்மா முதல் குழந்தை இருந்த மாதிரி இருப்பீங்களா? இருக்க மாட்டேங்க. இந்த ரெண்டாவது முதல் குழந்தை வெளியே சுத்திட்டு இருக்கும் இல்லையா, ஏ சனி நான் அங்கே போறேன், ஏ இங்க வா பேசாம அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாங்களா? கத்து கத்துன்னு கத்தி, இது கத்துற கத்துற உள்ள குழந்தை எதுக்கு இது கத்துது, ஏன் இப்படி கத்துதுன்னு அது உட்காந்து அழுதுட்டு இருக்கும். அந்த முதல் குழந்தை வயிற்றுல இருக்கும் போது இருந்த மனசு கண்டிப்பா இருக்காதா இல்லையா? அந்த அளவுக்கு நினைக்கவே மாட்டோம். அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும், பழைய பொண்டாட்டி வேற ஆயிரும், புருஷனும் மதிக்க மாட்டாரு, ஒரே பிரச்சனை. மாமியார சண்டை எல்லாம் முடிச்சு அப்படி உட்காந்துருப்போம் சரிங்களா? என்னாகும், ரெண்டாவது குழந்தை எப்படி தெரியுமா இருக்கும், இந்த இடத்த விட்டு எங்கேயாவது ஓடி போட நல்லா இருக்குன்னு உட்காந்துருக்கும். கருப்பையில வெளியே விட்டுட்டா அவ்வாடா 10 months என்ன டார்ச்சர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை தனியா சுத்தும், தனி வீட்டில் இருக்க ஆசைப்படும், அப்படி தனியாவே இருக்கும் பாருங்க. யாரு கூட அது இருந்தா கஷ்டப்படும், தனியா தான் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் அந்த ரெண்டாவது குழந்தைகள்லாம் வீட்டை பொறுப்பாவே பாத்துக்காது, எங்கேயாவது ஓடி போயிருங்க, திட்டுவாங்க. இந்த முதல் குழந்தை மட்டும்தான் வீட்டை பொறுப்பா பாத்துக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு சைக்காலஜின்னு வச்சுங்களேன். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்ப்ப காலத்துல ஒரு பெண்ணுடைய மனசை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லைங்க. அதை யோசிக்காம, அதை சரி பண்ணாம எல்லாம் குழந்தை ஆரோக்கியமா நல்ல குழந்தைய பெத்துக்க முடியாது. அப்ப 4th காரணம் மனசா, 5th காரணம் அறிவு. அறிவு என்ன என்ன? நமது உடம்புக்குள்ள அறிவு இருக்கு, உடம்புக்குள்ள அறிவு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அறிவும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்படி? சில குழந்தைகளுக்கு 6 விரலோட பிறக்குதா, 2 தலை ஒட்டிட்டு பிறக்குதா. இந்த மாற்றான் படத்துல சூர்யா 2 பேர் ஒட்டிட்டு பிறந்தாங்க இல்லையா, ஏன் பிறந்தாங்க அப்படி? அம்மாவோட உடம்புல அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சுக பிரசவத்துக்கும் குழந்தை ஆரோக்கியமான ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கும் அம்மாவோட உடம்புல என்ன வேணும்னா, இந்த 5 விஷயம் ஒழுங்கா இருக்கணுங்க. என்னது? ரத்தத்தில் எல்லா பொருளும் கெட்டு போகாம நல்ல பொருளா இருக்கணும். ரத்தத்தில் எல்லா பொருளும் இருக்கணும், 1-2 இல்லாம இருக்கக்கூடாது. ரத்தத்தின் அளவு ஒழுங்கா இருக்கணும். அந்த 10 months மனசு அமைதியா நிம்மதியா இருக்கணும். உடம்பில் உள்ள அறிவு ஒழுங்கா இருக்கணும். இது 5 ஒழுங்கா இருந்தா சுகப்பிரசவம், இந்த 5 ஏதாவது குளறுபடி ஆச்சுன்னா அங்க சிசேரி நடக்குது, குழந்தை உணவா பிறக்குது. அதனால எல்லாரும் நல்லா கவனிங்க, ஒரு அம்மா சுகப்பிரசவம் வேணும்னா இந்த 5 விஷயத்த ஒழுங்கு பண்ணா மட்டும்தான் சுகப்பிரசவம் நடக்கும். ஏங்க, அந்த காலத்துல நிறைய சுகப்பிரசவங்க, இந்த காலத்துல எல்லாமே சிசேரியனா? அந்த காலத்துல 50 பேர்த்துல ஒரு ஆளுக்கு சிசேரியன், இந்த காலத்துல 50 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு சுகப்பிரசவம். இப்ப எல்லாம் சுகப்பிரசவம் ஆச்சுனாவே, அப்படியா, இஸ் இட் சுகப்பிரசவமா, நம்பவே முடியல அப்படின்னு நான் கேக்குறேன். சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா? ஆராய்ச்சி முத்திருச்சுன்னு சொல்றாங்களா, டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சுன்னு சொல்றாங்களா? டெக்னாலஜி டெவலப் ஆனா சிசேரியன் அதிகமாகணுமா கம்மி ஆகணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் கர்ப்ப காலத்துல யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் போறீங்களோ உங்களுக்கு அப்பவே எல்லா வியாதியும் வந்துடும், அந்த பக்கமே போகாதீங்க. இவங்க என்ன பண்றாங்க, இப்ப புதுசா நிறைய டெக்னிக் யோசிச்சிருக்காங்க, செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு 3 மாசத்தில் கிட்னி இந்த சைஸ் இருக்கணும், 6 மாசத்தில் கண் இந்த சைஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க, தண்ணி அளவு லிட்டர் கம்மியா இருக்குது பனிக்கூடத்துலன்னு எதையாவது ஒண்ணு சொல்லி நம்மள மைண்ட கெடுத்து விட்டுறாங்க. கெடுத்த உடனே நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோமா, ஐயோ கிட்னி சின்னதா இருக்கா அப்படின்னு நினைச்சோடனே கிட்னி இன்னும் சின்னதாயிருக்கும், நம்ம நல்லா தான் இருப்போம். இவங்க சின்ன வார்த்தையை சொல்லிடுறாங்களா, அதை நினைச்சு நினைச்சு நாம வருத்தப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிறோமா? எங்க அந்த காலத்துல தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்க, இல்ல சுகப்பிரசவங்க வீட்டுல தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்கிறாங்க செஞ்சியில, பவுனம்மான்னு பேரு, அந்த பாட்டியை பார்த்து மிரண்டு போயிட்டேங்க, அந்த பாட்டின குருநாதர். அந்த பாட்டிக்கிட்ட நான் போனேன், என்ன திட்டு திட்டுறாங்க தெரியுமா, நான் கூட இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படிச்சு நிறைய குருநாதரை பார்த்து டெக்னிக்கலா பேசிட்டு இருக்கிறேன், அந்த பாட்டி எந்த ஸ்கூலுக்கு போனது இல்லைங்க, எந்த குருநாதரை பார்த்து எந்த விக்கிபீடியா இன்டர்நெட்ல ஒண்ணுமே தெரியாது, அந்த பாட்டியை பேச சொன்னா கண்ணா அப்படின்னு பேசுறாங்க தெரியுங்களா, என்ன பேசுறாங்க, இப்ப எல்லாம் இருக்காங்களா பொம்பளைங்க ஒரு குட்டி போடுறக்க அழுகுறாங்க, நாங்களாம் 10 குட்டி போட்டோம் நல்லா தான் வச்சிருக்கோம், திட்டுறாங்க. ஒரு குழந்தை பத்தி கஷ்டப்படுறீங்களா, அந்த அம்மா 60 வயசு இருக்குங்க, அந்த அம்மா சொல்லுது அது சென்சார் கட் பண்ணிட்டோம், இப்ப கூட சொல்லுங்க நான் ஒரு குழந்தைய பத்து காட்டுறேன் அப்படிங்குது, புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்துல எல்லாமே சுகப்பிரசவங்க, காரணம் ஹாஸ்பிட்டல்ல கிடையாது, நிம்மதியா இருப்பாங்க, வயிற்றுக்குள்ள எனக்கு தெரியாது ஆனா பெண்ணான்னு தெரியாதுங்க, பிறக்கும் போது ஆரோக்கியம் பிறக்குங்க. அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, யாருக்காவது சுகப்பிரசவம் வேணும்னா இந்த 5 விஷயத்தை யாரு ஒழுங்கு பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். சுகப்பிரசவம் சம்பந்தமா மேலும் விவரம் வேணும்னா டாக்டர் ஃபசூல் ரஹமான் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எழுதின புக் இருக்குது, இறை வழியில் இனிய சுகப்பிரசவம். அந்த புக்கை வாங்கி முழுசா படிங்க, வீட்டிலேயே பிரசவம் எப்படி பெத்துக்கிறது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருப்பாரு. நான் கேக்குறேன், எல்லாரும் ஜெண்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்றீங்களே, 4 கேள்வி கேக்குறேன். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி தலையை பிடிச்சிருக்கு, தலை வந்தா எப்படி பிடிச்சிருக்கு யாருக்கா தெரியுமா, எந்த பெண்களுக்காவது? தொப்புள் எத்தனை இஞ்சி தந்தி வெட்டணும் தெரியுமா, எப்படி முடிச்சு போடணும் தெரியுமா, குழந்தை பிறத்துக்கு அப்புறம் எத்தனை கழிச்சு சாப்பிடணும் தெரியுமா, ஈரத்துணி ஏன் கட்டுறாங்கன்னு தெரியுமா, எதுவுமே தெரியாது. ஆனா எல்லாரும் இப்ப லேடிஸ் எல்லாம், நான் வந்து MBA படிச்சிருக்கிறேன், நான் வந்து BTech படிச்சிருக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் ஐபோனு வாட்ஸ்அப் இமெயில் ஃபேஸ்புக்கு எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கும். ஆனா பெண் தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை தெரியல, பிரசவம் பார்க்க தெரியலங்க யாருக்கும். இது நான் கேட்கிறேன், பிரசவங்கிறது டாக்டர் படிக்க வேண்டியது இல்ல, ஒவ்வொரு பெண்களும் படிக்க வேண்டிய, ஒவ்வொரு ஆண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை. சோ புரிஞ்சுக்குங்க, இந்த 5 ஒழுங்கு பண்ணா கண்டிப்பா சுகப்பிரசவம் நடக்கும். அப்போ குழந்தை ஊனமா பிறக்கறக்கும் சிசை நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வேற ஒண்ணும் இல்ல, உடம்பில் இந்த 5 விஷயம் கெட்டு போச்சு. இது 5 சரி பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டா சுகப்பிரசவமும் ஆரோக்கியமான குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது, இப்போ சிக்கன் குனியா, மட்டன் குனியா, எலி காய்ச்சல் இதெல்லாம் வருது இல்லையா, அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் வருது, எப்படி சரி பண்றதுன்னு நல்லா கேட்டுக்குங்க. ஏற்கனவே சொன்னேன், எப்பெல்லாம் உடம்புக்குள்ள நோய்க்கிருமி போகுதோ நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அது வந்து இம்யூன் பவர், ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு அந்த நோய்க்கிருமியை அழிச்சு சாகடிச்சிருன்னு சொன்ன பாத்தீங்களா, நல்லா கேட்டுக்குங்க. இப்போ பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல்லாம் புதுசு புதுசா வருதா இல்லையா? ஆக்சுவலா அப்படியெல்லாம் ஒரு கிருமி உலகத்தில் கிடையவே கிடையாது. மருந்து மாத்திரை கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட போலி பிரச்சாரம் அது, புரிஞ்சுக்கங்க. நான் கேக்குறேன், நல்லா யோசிச்சு பாருங்க, எலி காய்ச்சல் வந்து ஒரு 10 வருஷம் இருக்குமா, கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்புறம் காணாம போச்சு, பன்றி காய்ச்சல் வந்துச்சு காணாம போச்சு, சிக்கன் குனியா வந்துச்சு காணாம போச்சு, இப்ப டெங்கு வந்துச்சு, இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கானுங்க, இனி அடுத்தது மட்டன் குனியா, சில்லி சிக்கன், புரோட்டா அப்படின்னு பேர் வச்சாலும் ஒன்னும் கேட்கறக்கெல்லாம் ஆள் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இவங்க என்ன பண்றாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா புதுசா ஒரு நோயை பத்தி பேசுறாங்க, அது டிவி பேப்பர் இன்டர்நெட்ல காசு கொடுத்து பேச வச்சு எல்லாத்தையும் நம்ப வச்சு, அதுக்கு பயப்படுத்த வச்சு, அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு, அதுக்கு ஊரெல்லாம் மருந்து மாத்திரை வித்து கோடிக்கணக்கான லாபம் எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றானுங்க, பேசாம விட்டுறானுங்க. நான் கேட்கிறேன், இந்த மாசம் 2014 இந்த வருஷத்துல யாருக்காவது எலிக்காய்ச்சல் வந்திருக்குன்னு டிவியில காமிச்சாங்களா? ஏன் நான் கேட்கிறேன், எலிக்காய்ச்சல் கிருமிகளா, பிளேக் நோய் கிருமி எல்லாம் ராக்கெட் ஏறி சந்திரமண்டலம் போயிருச்சா? புரியல, பேர் மட்டும்தான் மாத்திராங்க, யாருக்கும் யோசிச்சு பாக்குறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக்கா சொல்றேங்க, உடம்பில் ஒரு நோய் கிருமி உள்ள போனா நமது உடம்பில் அந்த காய்ச்சல் வருது இல்லையா, காய்ச்சல் வர்றதுக்கு வேணா கிருமி காரணமா இருக்கலாம், காய்ச்சல் வந்தோடனே எல்லா காய்ச்சலும் ஒண்ணுதான். இப்ப சொன்ன பாத்தீங்களா, காய்ச்சல் வந்தா என்ன பண்ணணும்னு, வந்த காரணத்தை விடுங்க, அது ஏதோ காரணம், அதை விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை. காய்ச்சல் வந்தா நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் செய்றீங்களோ கண்டிப்பாக உயிர் காப்பாத்திரலாம், எந்த ஒரு ஆபத்தும் வராது, எல்லா நோய்க்கிரியும் சாகும். புரிஞ்சுக்குங்க. இப்போ சிக்கன் குனியா இதெல்லாம் வரும் பொழுது சில பேர் இறந்து போயிடுறாங்க, சில பேர்த்துக்கு ஆபத்து வருது இல்லையா, அது ஏன்னு பாக்கலாமா? நல்லா கேட்டுக்குங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், சிக்கன் குனியா வந்துட்டு போதுங்க, வந்துருச்சு. நம்ம உடம்புல இந்த 5 விஷயம் ஒழுங்கா இருந்தா அதுக்கு மருந்து தயாரிக்குமா? இப்போ ஒரு நோய்க்கிரி உள்ள போயிருச்சு, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி இத 4 வேலை செய்யணுமா? அப்போ ஹெல்பர்ங்கிறது ஒரு சலியா, அதுக்கு சில பொருள் வேணுமா? கில்லருங்கிறது மருந்து தானே, அதுக்கு ஒரு 4 பொருள் வேணுமா? சப்ரஸ்ங்கிறது பொருள் தானே, அதுக்கு ஒரு 4 பொருள் வேணுமா? புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பு மருந்து தயாரிக்கிறதுக்கும் பொருள் வேணும் இல்லையா? அப்போ ஒரு குறிப்பிட்ட மருந்து தயாரிக்க தேவையான ஒரு பொருள் நமது உடம்பில் கெட்டு போனா நமது உடம்பு எப்படி மருந்து தயாரிக்கும்? நமது ரத்தத்தில் உள்ள ஒரு பொருள் இல்லாம போச்சு, அப்ப எப்படி கில்லர் தயாரிக்கும்? நமது உடம்பில் ரத்தமே கம்மியா இருக்குது, எப்படி நோய்க்கிருமி கொலை பண்ணும்? அடுத்த முக்கியமான விஷயம், நம் மனசு கெட்டு போச்சு. யாரெல்லாம் டிவி பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு சிக்கன் குனியாவோ இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் வரும். புரிஞ்சுக்குங்க, நோய்க்கு காரணம் முக்கியமானது மனசுங்க. நம்ம மனசுல நோய் வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப என்ன பண்றாங்க, இந்த டிவி பாருங்க, எல்லாமே பயமுறுத்துறானுங்க. கக்கோஸ்குள்ள போனா போதும், ஏய் உட்காராத, அதுல கிருமிகள் இருக்குங்கிறானுங்க. எந்திரிச்சு பல்ல பல்படி எடுத்தா போதும், அதுல கால்சியம் இருக்கு, அது இருக்காருக்கான மிரட்டுறானுங்க. சோப்பு எடுக்க போனா, உங்கள் சாதாரண சோப்பில் இந்த கிருமிகள் குணமாகுதா அப்படின்னு கேட்பானுங்க. தண்ணி எடுத்து குடிக்க போனா, அண்ணி தண்ணி குடிக்காத, அதுல கிருமி இருக்குங்கிறானுங்க. எதையுமே தொட விட மாட்டேங்கிறானுங்க, பயமுறுத்திட்டே இருக்கிறானுங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரே காமெடியா இருக்குது. மக்கள் எவ்வளவு முட்டாளா இருந்தா ஒண்ணுமே தெரியாம மக்களை எவ்வளவு சிம்பிளா ஏமாத்தி வச்சிருக்காங்க. எங்க சாக்கடை பக்கத்துல, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் பாருங்க, சாக்கடை பக்கத்துல 4 பேர் படுத்துங்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க, கிருமி கிருமிங்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பு என்பது கோடிக்கணக்கான கிருமிகளால் உருவாக்கப்பட்டது. கிருமி பாக்டீரியா வைரஸ் இல்லன்னா நம்ம உயிரோடவே வாழ முடியாதுங்க. கிருமி பாக்டீரியா வைரஸ் பத்தி முதல்ல பயத்தெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, நம்ம அரிசி மாவு ஆற்றம் இல்ல, உடனே தோசை ஊத்துறீங்களா, இட்லி ஊத்துறீங்களா, ஏன் வெயிட் பண்றீங்க? அதுல கிருமி பாக்டீரியா வந்தாதான் புளிக்கும். அப்ப கிருமி பாக்டீரியா நல்லதா கெட்டதா? பால் புற ஊத்துற தயிரா மாறுது இல்லையா, அது பாக்டீரியா வைரஸ் வருது. இங்க பாருங்க, பாக்டீரியா வைரஸ் கிருமி இல்லாம ஒரு மனிதன் உயிரோட வாழவே முடியாது. நல்லா கேட்டுக்குங்க, சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன், இனிமேல் தனித்தனியா சிக்கன் குனியா மட்டன் குனியா ஐடியா சொல்ல மாட்டேன், மொத்தமா சொல்றேன். எந்த கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு ஆபத்து வரவே வராதுங்க. எப்போ இந்த 5 விஷயம் நமது உடம்பில் ஒழுங்கா இருந்தா, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டா நோய்கிருமி குணப்படுத்த முடியல, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா நோய்கிருமி குணப்படுத்த முடியல, ரத்தத்தின் அளவு கம்மியானா நோய்கிருமி சண்டை போட முடியல, மனசு கெட்டு போனா நோய்கிருமி சண்டை போட முடியல, உடம்பில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போனா நோய்கிருமி சண்டை போட முடியும் பாத்தீங்களா. அப்போ இந்த 5 விஷயத்தை யாரு ஒழுங்கு பண்றீங்களோ, உங்க உடம்பில் எவ்வளவு நோய்கிருமி வந்தாலும் உடம்பே ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு ஆட்டோமேட்டிக்கா கொலை பண்ணிட்டே இருக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா சொல்லுங்க, யாராவது நோய்கிருமி இருந்தா கொடுங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், சாப்பிட்டுக்க ஒண்ணும் ஆகாதுங்க. இந்த 5 விஷயம் ஒழுங்கா இருக்கும் பொழுது எவ்வளவு வேணா சாப்பிடலாம், உள்ள போய் சாகடிச்சிரு உடம்பு. நான் கேக்குறேன், நோய்கிருமியாலதான் உங்களுக்கு நோய் வருதுன்னு சொன்னா, உங்க வீட்டுல 7 பேர் இருந்தாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் சிக்கன் குனியா வந்துச்சு, 6 பேருக்கு ஏன் வரல? அப்போ அந்த அந்த கிருமி உங்க வீட்டுக்குள்ள வரலையா? அதை விடுங்க, உண்மையிலேயே நோய்கிருமியாலதான் நோய் வரணும்னா எல்லா டாக்டருக்கும் நர்ஸுக்கும் வந்திருக்கணும். என்ன அவங்க தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, எல்லா நோய் கிருமி உள்ளவங்களும் வந்துட்டு போறாங்களா, வரணுமா வரக்கூடாதா? அப்ப அவங்களுக்கு மட்டும் ஏன் வரல? யோசிச்சு பாருங்க, அவங்க ஒழுங்கா இருக்காங்க வரல, நாம ஒழுங்கா இல்ல வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நமது உடம்பில் இந்த ஐந்து விஷய சொன்ன பாத்தீங்களா, இந்த ஐந்து விஷயத்தை ஒழுங்கு பண்ணா சுகப்பிரசவமும் அழகான குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தையும் பெறலாம். அதே மாதிரி இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்கா வைக்கிறீங்களோ, இனிமேல் உங்களுக்கு இனிமேல் வர்ற இதுவரைக்கும் வந்த நோய்கிருமி, இனிமேல் வரப்போற நோய்கிருமி, எல்லா நோய்கிருமியாலையும் உங்களுக்கு வியாதி வரவே வராது. அப்படி வந்தாலும் காய்ச்சல் தான் வரும். காய்ச்சல் வரும்பொழுது நான் சொல்ற மாதிரி அமைதியா படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இனிமேல் அந்த காய்ச்சலும் சரியா போயிடும். இனிமேல் நோய்கிருமி பத்தி உலகத்தில் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிருமிகள் தத்துவமே தப்பு உலகத்துல, டிவியில பேசுறது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கிருமி எல்லாம் ஒன்னும் பண்ணாதுன்னு தைரியமா இருங்க. நாம என்ன பண்றோம், அந்த டிவி பார்த்து பயப்படுறோம் இல்லையா, அந்த பயமே ஒரு வியாதி. இப்போ டிவியில பாருங்க, எல்லாமே நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். இரண்டு பெண்களில் யாரோ ஒருத்தருக்கு உனக்கா உனக்கா, அது பார்க்கும்போது பக்கத்துல பார்ப்பாங்க, இவளுக்கா எனக்கா, முடிஞ்சு போச்சு வந்துடும். எல்லாமே அப்படிதாங்க, ஒரு விஷயத்தை சொல்ல வராங்கனாவே நம்மள முதல்ல பயமுறுத்திடுறாங்க, பயப்பட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எல்லா வியாதி வந்துடும். கிரி ஐயா பப்ளிகேஷன்ஸ், பீப்புள் கேன் பர்ச்சேஸ் ஹீல பாஸ்கர்ஸ் டிவிடிஸ் books and other authors' DVDs books from Giri Ayya Publications. The public can get benefit of utilizing them. For contact, phone number +91 9629032767, email giriayyapublications@gmail.com, website www.giriayyapublications.com. And people can use this website for online purchase.